శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదాశ్రవి యస్యమాకృతి పర్యంతరాజపరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రామణ బద్ధదేక్షం దయానిధిం దేహభృతాంతరంగం దేవంహయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సన్మశ్రేభ్య నమవక్తిమీమే యదుక్తయ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. ఆళ్వానుడి శ్రీకుంఠ స్తవస్సుల அவருடைய நைத்தியானுசந்தான விஷயங்கள்லாம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் 89வது ஸ்லோகார்த்தத்தை நாம பார்க்க போறோம். கிம் பூயசாம் பிரணபிதேனய தேவ கிஞ்சித் பாபாத்வமல்பமுருவாத தசேஷமேஷஹாம் ஜானம் நவாத ததஹஸ்ரபராத்த கிருத்வஹாம் யோகார்ஷமேனம் மகதிம் கிருபயா க்ஷமஸ்வ. இது பெருமாளை பார்த்து ஆழ்வான் சொல்ற வார்த்தைகள். இதுக்கு முன்ன அகிஞ்சன்யத்தை சொல்லி சொன்னார், இப்ப அனன்யகதித்துவத்தை சொல்லி சொல்ற. சரணாகதிக்கு கார்பன் என்றது ஒரு அங்கம். அந்த அங்கத்துல அதனுடைய சொரூபம் என்னன்னாக்கா ஆக்கிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்துவம் இது ரெண்டு தன்னுடைய வெளிப்பாடுதான் கார்பண்யம்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதுக்கு முன்ன தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை பிரகடனம் பண்ணச்சே நான் ஒரு நல்ல காரியமும் பண்ணல, வித்யாபி அவித்யாபி அவசிய ரகிதா நச்ச வித்யதேமே வித்யாபி, இந்த வித்யை கூட அவத்திய ரகிதா தோஷமில்லாத ஜானம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப கர்மயோகம் நான் எதுவும் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, பெருமாண்டத்துல பக்தியும் இல்லை, அப்படி இருக்கிறது எனக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாருனாக்க இந்த ஆக்கிஞ்சன்ய புரஸ்கார் இயலாமையை முன்னிட்டு கொண்டு பெருமாண்டத்துல சரணாகதி பண்றதுதான் ஸ்வரூபமாக இருக்க முடியினால பாத்திரம் பவான் பகவான் பவதோ தயாயாக உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாக ஆறேன். யார் கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவளாக இருந்திருக்காளோ அவதான் பிரபத்திக்கு அதிகாரி, சரணாகதிக்கு அதிகாரியாக இருந்திருக்கா. அப்படி சரணாகதிக்கு அதிகாரியாக இருக்கிற அப்படின்னால இப்ப சரணாகதி நான் சரணாகதி பண்றேன், நான் சரணாகத ரஷணம்ன்றது உன்னுடைய தர்மமாக போயிட்டு அப்படின்னால இப்போ உம்முடைய கடைக்கண் பார்வைக்கு இலக்காக நான் ஆடுறேன் என்பதாக சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்கு காரணம் சொன்னார்னாக்க இது பலான்மையா பிராரம்பகான்னு சொல்லி காளிதாசன் சொல்றான். பலத்தை கொண்டு பிராரம்பம் இவன் எப்படிப்பட்ட முயற்சிய பண்ணிருக்கான்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல பலன் வந்ததுன்னா ரிசல்ட் வந்ததுன்னாக்க அதுக்கு உண்டான முயற்சி சம்பூர்ணமாக இவனிடத்துல இருந்திருக்குன்றது தெரியுது. அந்த மாதிரி வரச்சே ஜாயமான திசையில பெருமாளுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்திருந்துன்னாக்க நான் என்னைக்கோ மோட்சம் போயிருக்கணும். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசியன் மதுசூதன சவை மோட்சார்த்த சிந்தகான்னா பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்ப நான் மோட்சத்துக்கு போலையோ இன்னும் இந்த சம்சாரத்திலேயே வழிநின்றிருக்கவனாக இருக்கணும். அப்போ ஒரு விஷயம் சித்தமாறுது, நான் மோட்சோபயோகியான உபாயத்துல நான் ஈடுபடல என்பதுதான். அந்த உபாயத்துல நான் ஈடுபடுறதுக்கும் பெருமானுடைய கட்டாட்சம் வேணும். அந்த ரீதியான ஒரு கட்டாட்சம் எனக்கு என்னத்துல வரல. அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆகாமல் இருந்திருக்கேன். இன்றைய தினத்துல இந்த சரணாகதிக்கு அங்கமாக இருக்கிற ஆகிஞ்சன்யத்துவத்தை பிரகடனம் பண்ணி நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன். நான் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் செய்ய முடியாதவனாக நான் இருந்திருக்கேன். ஆகையால ஒன்ன தவிர வேற கதி இல்லாதவனாக இருக்கிற அப்படின்னால உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாக இருக்கேன். அகிஞ்சனாக இருக்கிற அப்படின்னால உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாக இருக்கேன் சொல்லி சொன்னேன். சரி, ஒன்னால கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ண முடியாது போனா கூட வேற யாரனா உனக்கு ரட்சகாலாக இருக்காளோ என்னமோ, அவளை கொண்டு நீ சபலமாக உன்னுடைய காரியத்தை சபலமாக்கிக்கலாமேனாக்க வேற ரட்சகால் யாருமே இல்லை எனக்கு. அனன்ய கதித்துவம் உன்ன தவிர வேற எதுவுமே கிடையாது. கிம் பூயசா புரளப்பித்தேன, என்னத்துக்கு விரும்ப விரும்ப மேல மேல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது. நோற்ற நோன்பில்லையன் நுண்ணறிவில்லையன் இப்படி எல்லாம் என்னத்துக்கு நான் விரும்ப சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது. கிம் பூயசா புரளப்பித்தேன பாபாஹ்வம், லோகத்துல செய்யக்கூடாத காரியங்களுக்கு பாபம்னு சொல்லி சொல்றோம். அதாவது பாபம் புண்ணியம்ன்றது கர்மாவில்தான் இருந்துருக்கு. சில சில கர்மாக்களை நாம அனுஷ்டிச்சோமானாக்க அதனால எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகவும் அந்த கர்மாக்களை பாப கர்மா என்று சொல்லுகின்றோம். நம்ப பாபாஹ்வம், இந்த பாபத்துல சின்ன பாப்பம் பெரிய பாப்பம் எல்லாம் பல வகை உள்ளன. மகாபாதகம் உபபாதகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சுவர்ணத்தேயம் சுராபானம் இதெல்லாம் வந்து ஆச்சாரிய பத்னியினிடத்துல தவறாக நடந்துகிறது. இதெல்லாம் மகாபாதகம் பஞ்சமகாபாதகங்கள்னு சொல்லப்படுகின்றன. உபபாதகம் என்ன சொன்னோம்னாக்க இந்த குட்டி குட்டியா செய்யக்கூடிய பாதகங்கள், பொய் சொல்றது, பிறரை ஹிம்சை பண்றது, இப்படி எல்லாம் இருக்கு. இதுல பெரிய பாதகம் சின்ன பாதகம்னு அது அல்பமா இருந்தா சின்னதா இருந்தா இருந்துட்டு போட்டோம், பெருசா இருந்துட்டு போட்டோம். என்ன திருடுல கூட சின்ன திருடு பெரிய திருடுன்னு திருடுல பல விதம் இருக்கு. சில பேருக்கு எங்கேயானா போனான்னாக்கா அதாத்துல இருக்கிறத எடுத்து வரணும்னு ஒரு அது ஒரு பழக்கமா ஆயிடும். அவளே கேட்டா கூட அது கொடுத்துருவா, ஆனா அவளுக்கு தெரியாத எத்தவும் வரதுல ஒரு சந்தோஷம். திருடுன்றதுக்கு லட்சணம் என்ன, பிறருடைய வஸ்துவை அவளுக்கு தெரியாமலேயே அல்லது அவளுக்கு தெரிஞ்சும் அவளுடைய அனுமதி இல்லாமையால் இல்லாமலே நாம எடுத்து வந்துட்டு நம்மளோடதாக நினைச்சுக்கிறது இருந்துருக்க அதுக்குதான் திருடன்னு பேரு. டெஃபினேஷனே தான் திருடுக்கு டெஃபினேஷன். இதுல சின்ன திருடா இருந்தாலும் பெரிய திருடா இருந்தாலும் திருடு திருடுதான். சின்ன திருடு சின்ன சின்ன வஸ்துக்களா கொண்டு வருது, பெரிய திருடுன்றது ஆத்மா பகா. இந்த எம்பெருமானுடைய புஸ்துவா இருக்கிற ஆத்மாவை நம்மளுடையதாக நினைக்கிறது இருந்திருக்க இது ஆத்மா பகா. பெரிய திருடு அது பாபம் அல்பம்பா உருவா லோகத்துல பாபம்னு சொல்லப்பட்டது அது கொஞ்சமாகவோ இல்ல பெருசாகவோ பெரிய சின்ன பாபமாகவோ பெருக்க எதேவ கிஞ்சது அது எதெது இருக்கோ அப்படி தது அசேஷம் அது மொத்தத்தையும் யஹா ஏகா ஜானே அது மொத்தத்தையும் நான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. இங்க ஒரு கிளாஸ் போடுறேன், அந்த பாபத்துல அல்பமானதோ பெருசானதோன்னு ஒண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணிருக்கேன். ஜானன்ன வா சதசஹஸ்ர பராத்த கிருத்வா அது தெரிஞ்சண்டோ தெரியாமலையோ சதசஹஸ்ர பராத்த கிருத்வா ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல நூறு முறை ஆயிரம் முறை சஹஸ்ர பராத்தம்னு சொல்லி சொல்ற அயுதம் பிரயுதம் அயுதம் நியுதம் பிரயுதம் அற்புதம் நிர்புதம் சமுத்திரம் மத்தியம் பராத்தம் இதெல்லாம் வேதத்துல ஒரு எண்ணிக்கைய சொல்றது. சதாயுசாகா சஹசிராயுசாகா இந்த சதத்துக்கு பக்கத்துல இன்னொரு சைபர் போட்டோம்னாக்க அது சஹசிரமா இருக்கு. அதுக்கப்புறமா அயுதாயுசாகாக்க இந்த அயுதம்ன்றது இந்த பத்தாயிரம் ஆகும், ஆயிரத்து பக்கத்துல இன்னொரு இது. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு சைபர் போட்டா நியுதம். அந்த மாதிரி பிரயுதம் அற்புதம் நிர்புதம் சமுத்திரம் மத்தியம் அந்தம் பராம்பம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இந்த பராம்பம்ன்ற வரைக்கும் இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, லட்சம் கோட்டின்னு சொல்றோம், மில்லியன் பில்லியன் சொல்லி ட்ரில்லியன் அதோட நின்று போயிடுறது. அதுக்கப்புறமா இத்தனை ட்ரில்லியன் தான் சொல்லி விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இதுல இந்த பாப்பம் சின்ன பாப்பமோ பெரிய பாப்பமோ அந்த பாப்பங்களை ஒரு முறையோ ரெண்டு முறையோ இல்லை அத வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நூறு முறையோ ஆயிரம் முறையோ பராரம்பம் வரைக்கும் உண்டான அத்தனை முறை நான் பண்ணிருக்கேன். சதசகஸ்திர பராத்த கிருத்வம் அப்படி அத்தனை முறை அகார்ஷம் நான் பண்ணினவனாக இருக்கேன். ஏனம் மகத்தின் கிருபையா சமத்துவம் அப்படிப்பட்ட என்னை அகத்தின் நேர் தவிர வேற இன்னொரு கதி இல்லாதவனாக இருந்த இருக்கிற என்னை உங்களுடைய கிருபையினாலே சமத்துவ பொறுத்தல்ல வேணும், இந்த கிருபையினால எனக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நந்திதன் கர்ம ததத்திலோகே சஹஸ்ரஜோ என்னமயாம் யதாயி சோஹம் விபாகாவதரே முகுந்த க்ரந்தாமிதம் ப்ரத்யகதி சமாக்ரேஹே நமிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே லோகத்துல செய்யக்கூடாததாக செயலாக நிந்தித கர்மா இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்கு. அவைகள்ல எத்தனை உண்டோ அத்தனையும் சஹசிரசோ என்னமயா வியதாகி என்னால பண்ணப்படாத கர்மா எதுவுமே இல்லை, அதாவது தப்பும் எதுவுமே இல்லை, எல்லா ரூபமாக இருந்துட்டு இருக்கிற தப்பும் நான் பண்ணிருக்கேன். அதோட இல்லாத நான் பண்ணாத தப்பு எதுவும் இல்லைன்னு ரெண்டு நெகட்டிவ் போட்டு அத உறுதிப்படுத்துறேன். இப்ப அந்த தப்பெல்லாம் பண்ணச்சே ஒன்னும் தெரியல, அது எப்ப எப்பயோதான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த பலன் கொடுக்கிற சமயம் வரைச்சே சோகம் விபாகம் வசரே முகந்தான் கிறந்தான் நீ. அப்பதான் நான் வந்து உன் திருவடியில கதர்றேன். நான் அகதிகி தவாகிரே, இங்கேயும் அங்கேயும் அகதியின் அகதிகின்ற சப்தத்தை சொல்ற. அகதிங் கிருபையா கமத்வன், ஏனம் அகதிகும் கிருபையா கமத்வன். பாப்பெல்லாம் பண்ணிடலாம், அந்த பாப்பத்துக்கு எல்லாம் கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவன் பெருமாள் தான். அதையில இந்த பாப்பத்துக்கெல்லாம் பலனை அனுபவிச்சுதான் அவனுக்கு, வேற யாராலையும் அந்த பலத்தை பாப்பத்தை பலன் கொடுக்காத பண்ண முடியாது. ஸ்ரீலோகான் சம்பரிக்கிறமே தமையவ சரணங்கதகன்னு காக்காசுடையத்துல சொல்லியிருந்தார். பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாயின பிற்பாடு யாராலையும் அவனை ரட்சிக்க முடியாது. காக்காசுரன் எங்கெங்கோ போய் பார்த்தான், தன்னுடைய தகப்பனான் இடத்துல போனான், தேவகணங்கள் இடத்துல போனான், ரிஷிகள் இடத்துல போனான், யாரும் அப்பா என்னாலும் முடியாது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். கடைசியில எம்பெருமான்ட்டே சரணாகிட்டு போனா அனன்ய கட்டி கற்போம். அந்த இடத்துல பெருமான் தவிர வேற கட்டி இல்லாமைன்றது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால அகமஸ் அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அகதி என்கிற பிரமாணத்தின் பிரகாரம் ஏற்கனவே அகிஞ்சன்யத்தை சொல்லி சொன்னார். இதுக்கு மின் ஸ்லோகத்தினால இந்த ஸ்லோகத்தினால அனன்ய கட்டித்துவத்தை சொல்லி சொல்ற. இப்போ கிரந்தாமி சம்பிரத்தி அகதிஸ்தமாங்கிறே, இப்போ அது மொத்தம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னால தாங்க முடியல, உன் திருவடியில தான் வந்து கதறேன் நானு. அகிஞ்சனாக அனன்யகதி சரண்ய பாத மூலம் சரணம் பிரபத்தியே, நீதான் சரண்யனாக சரணமாக அடைய தகுந்தவனாக இருக்கிற அப்படின்னால உன் திருவடியில் நான் போய் சரணாகதி பண்றேன்னு சொல்ற. களைவாய் துன்பம் களையா தொழிவாய் களைகன் மற்றிலேன் அருள்வார் பாசுரம் அமுதன் விஷயத்துல, களைவாய் நீதான் என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கணும், களைவாய் துன்பம் நீ கணக்கு அதை பண்ணாத போயிட்டேன, களையா தொழியும் நீ அந்த பாப்பங்களை போக்கடிக்காத போயிட்டேன்னாக்க, களைகன் மற்றிலேன் வேற யாராலையும் அந்த பாப்பங்களை போக்கடிக்க முடியாது, என்னுடைய கட்டத்தை வேற யாராலையும் போக்கடிக்க முடியாது. அப்படி பெருமாள் ஒருத்தர் தான் தனக்கு புகழாக இருக்கிற விஷயத்த ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஆழ்வானும் சாதிக்கிறார். அகத்தின் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாஸ்குரு, என்னிடத்துலதான விசேஷம் இருந்து தத்ரயுக்தமா அனுகிரகம் பண்றேரான்னு கேட்டேன், என்னிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை, மொத்தம் பாப்பம் மூட்டை தான் இருக்கு நின்றுட்டு. கேவலம் கிருபையா ஆத்மசாந்தி, வெறும் அந்த கிருபை உங்களுடைய கிருபை ஒண்ணுதான் என்னுடைய பாப்பத்துங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு காரணமாக ஆகக்கூடியது, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல அகத்தின் கிருபையா க்ஷமஸ்வ, கிருபையினால உன்னுடைய கிருபையினால க்ஷமஸ்வன்னு க்ஷமஸ் அதை மன்னிச்சிடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றங்க. இப்போ சரணாகதிக்கு முன்னு இருக்கிற காலம் பின்ன இருக்கிற காலம் அது ஒண்ணு, அதுல பின்னாடி இப்ப முன்ன இருக்கிற காலத்துல தெரிஞ்சு பண்ணது தெரியாத பண்ணது எல்லாத்தையுமே பெருமாள் தன்னுடைய கிருபையினால எல்லாத்தையும் போக்கடிச்சுடு. அதுக்கப்புறமா பண்ணச்சு ரெண்டு கேட்டகரியா பிரியுது, அதை தெரிஞ்சு பண்றது தெரியாது பண்றதுன்னு ரெண்டு. அபுத்திபூர்வகமாக பண்ணமானாக்க அப்போ பெருமாள் இவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும் இவன்ற எண்ணமே பெருமாளுக்கு ஏற்படாது. அதாவது அறியாமையினாலே செய்யப்பட்ட செயல்களுக்கு தண்டிக்கணும், இவனை தண்டிக்கணும்ன்ற எண்ணம் பெருமாளுக்கு ஏற்படாது. புத்திபூர்வகமாக பாபம் பண்ணினுமானா, சரணாகத்திக்கு அப்புறமா புத்திபூர்வகமாக பாபம் பண்ணினுமானாக்க அதுக்கு பிராயச்சித்தமும் பண்ணிக்காது போயிட்டுமானாக்க பெருமாள் சிக்க பண்ணிதான் அதை போக்கடிப்பு என்பதுதான் சித்தாந்தம். ஆகையால எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கென்று வாய்க்கும் கண்டி, எவ்வளவு பாபம் பண்ணினவாளுக்கும் ஒரு கால விசேஷத்துல பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு அந்த பாபங்கள் எல்லாம் போகும் என்ன சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்ன, பாபங்கள் எல்லாம் பண்ணின அதுவே பாபங்களே பெருமாளுக்கு ரொம்ப போக்கியமா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு தோஷ போக்கியத்துவம்னு சில பேர் சொல்ற, சரண பிரபன்னம் விஷயத்துல தோஷ போக்கியம், தன்னுடைய குழந்தை இருந்துனாக்கா அந்த குழந்தை தானே தப்புக்காரி அங்கேருந்து வச்சிருக்கு, மொத்தம் ஒரு அரிசியை கொட்டிட்டு ஹஹான்னு சிரிச்சதுனாக்கா அதை பார்த்து அம்மா பாவம் சிரிச்சுட்டு இருப்பா. அது பண்ற தப்புக்காரியக்குள்ளேயே ஒரு போக்கியத்துவம் புத்தின்றது சில பேருக்கு ஏற்படும். அந்த மாதிரி நாம பண்ற தப்புல பெருமாளுக்கு போக்கியத்துவ புத்தி ஏற்படுறதுன்னு சொன்னா, அப்ப நிறைய பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படணும்னா எவ்வளவு தப்பு காரியத்தையே பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப சாஸ்திரமே வேண்டாம, இது தப்பு காரியம், இது செய்யக்கூடாத காரியம், இது செய்யக்கூடிய காரியம்னு சொல்லி இந்த சாஸ்திரமே தேவையில்லையே, எத்தவானா பண்ணிட்டு இருக்கலாமே, அப்படி அர்த்தம் கிடையாது. தோஷ போக்கியத்துவன்றது கிடையாது. நம்மிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் துளிப்பிடாமல் எல்லாவற்றையும் போக்கடிச்சு விடுற தன்னுடைய தயினாலேன்னு அர்த்தம். ஆகையால அவர் சூத்கியபூர்வம் உபகிருத்ய மகாபராதம் மத பிரதாதயிதுமிச்சதி மே மனுஸ்வாம் அலிக்யதான் நிரவசேஷமலத்த திருப்தி சாமியத்யஹோ விஷகிரீஷத்ருதாதயேத்வம். பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும், என்னிடத்துல என்ன இருக்குது உபகாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு, என்னிடத்துல என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் தான் இருக்கு, இது பாப்பங்கள் எல்லாம் தோஷம், நல்ல வஸ்து இல்லை, இது நல்ல வஸ்துவா இல்லாத போயிடுச்சுன்னா அதை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கே வெக்கப்படணும். அந்த மாதிரி இந்த பாப்பங்களை உமக்கு உபகாரமா சமர்ப்பிக்கச்சு நான் தானே வெக்கப்படுறேன்னு கேட்டா துளி கூட வெக்கப்படலையே. சாதாரண அபராதங்கள் இல்ல, மகாபராதங்கள் இது எல்லாவற்றையும் உம்மிடத்துல நான் சமர்ப்பிக்கிறேன். மத பிரசாத இதுமிச்சதி மே மனஸ்வாம். அம்மா இத கொடுத்து உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமா உபகாரம் சமர்ப்பிச்சாக்க பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும் இல்லையோ, அந்த ரீதியில இத சமர்ப்பிச்சு உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாக வந்து நான் நினைக்கிறேன். திருப்தி அது மொத்தத்தையும் துளிவிடாமல் மொத்தத்தையும் அந்த தயாதேவி அது மொத்தத்தையும் சாட்டுறாள், அதாவது அது மொத்தத்தையும் போக்கடிச்சிடுற, அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கிறார். ஒரு உபகாரம் கொண்டு வந்து கொடுத்தோம்னாக்க கொடுத்த உடனே அதை உபயோகப்படுத்தினோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு. யாருக்கான ஒரு வேஷ்டி கொண்டு வந்து கொடுத்தாங்கனாக்கா அடுத்த பிரகரணத்துல அந்த வேஷ்டி குடுத்துட்டு வந்தாங்கனாக்க அன்னைக்கு கொடுத்த வேஷ்டி தான் நான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னா கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி ஏதனா ஒரு பதார்த்தம் கொடுத்தாங்கனாக்கா நீ கொடுத்த பதார்த்தம் தான் இன்னைக்கு தனுர்மாசத்துக்கு உபயோகப்பட்டது, பெருமாள் திருவாராதனத்துல உபயோகப்பட்டதுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த உபகாரத்தை சமர்ப்பித்த உடனே தயாதேவி மொத்தத்தையும் ஒண்ணு விடாத போக்கெடுத்துட்டு சந்தோஷமாக அவ இருந்திருக்கா தயாதேவி கிட்ட, இவன் விஷயத்துல அந்த பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சு தத்ரீகமா இவனிடத்துல பிரீத்தி உள்ளவனாக ஆகிறாருன்னு அர்த்தம். அபராத கணைர் அபூர்ண குஷ்டி கமலான் காந்ததையே கதம் பவித்ரீன்னு, நீ எவ்வளவு பாப்பம் பண்ணினானு பாப்பம் மட்டும் எனக்கு ஆகாரமா எடுத்துட்டா கூட என் வயது இன்னும் அப்படியே பூர்ணமாக ஆகலைன்னு அர்த்தம். இப்ப இன்னும் இங்கெல்லாம் சொல்றதுனால நிறைய பாப்பம் பண்ணிட்டே இரு, அப்பதான் பெருமானுக்கு வயர் நிறையன்னு அர்த்தம்னா அப்படி அர்த்தம் கிடையாது. உன்னுடைய பாப்பங்கள்லாம் கூட தயாதேவி மொத்தத்தையும் போக்கடிச்சிருவா. எப்பேற்பட்ட பாப்பங்களாக இருந்தாலும் கூட அந்த அனன்யகதித்வம் தயாதேவி தவிர வேற யாரோ நமக்கு ரட்சணம் பண்றதுக்கு இல்லைன்ற ஒரு நிலை வந்து அவளுடைய கால நம்ப திருவடி நம்ம கெட்டியா பிடிச்சிட்டோமானாக்க தயாதேவி எப்பேற்பட்ட பாப்பத்துல இருந்தும் நம்மளை விடுவிப்பாள் என்கிற அர்த்தத்துலதான் சொல்றதே தவிர தோஷ போக்கியத்துவன்ற அர்த்தத்துல இது சொல்லல. ஆகையால இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, இது தெரிஞ்சு பண்ற பாப்பமோ தெரியாது பண்ற பாப்பமாக இருந்தாலும் கூட சதசகஸ்திர பராத கிருத்வா, இது நூறு வாட்டி பண்ணதோ ஆயிரம் வாட்டி பண்றதோ பராத்தம் முறை பண்றதாக இருந்தாலும் நான் எது எத்தனை முறை பண்ணினோ அப்படி எவ்வளவு முறை பண்ணிருந்தாலும் கூட நான் கிரந்தாமி சம்பிரத்தி அகதிஸ்தமாகிறே என்கிற முறையில நீர் தவிர வேற ஒரு புகழ் இல்லாதபடினால உம்ம தவிர பெருமான் தவிர வேற ஒரு ரட்சகன் எனக்கு இல்லாமையினால உம்முடைய திருவடியில நான் சரணாகதி பண்றேன். நான் பண்ணின சரணாகதிக்கு பலமாக நான் பண்ணின பாப்பங்கள் இல்லைன்னா நீ பொறுத்து கொள்ளணும். கிருபையா சமத்துவ, அந்த கிருப்பையினால என்ன மன்னிக்கணும்னு சொல்லி சொல்ற. இந்த சரணாகதி விஷயத்துல வரைச்சு தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம். சரணாகதி காலத்திலேயோ சரணாகதிக்கு முந்தின காலத்திலேயோ அவன் ஏதான தப்பு பண்ணிருந்தவனாக இருந்தாலும் கூட அதை நாம பொருட்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. விபீஷண சரணாகதியும் போது பெருமான் சொல்ற வார்த்தை இது, இவன் எதிர்ப்படையிலேருந்து வரானு அதுவும் சாட்சா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட ராவணனோட குடல் தவுக்கு அவனுடைய நேர் தம்பியாக இருந்திருக்கிறவன் இவனை போய் சேர்த்துக்கலாமான்னு சொன்னா கூட அவன் எங்கிருந்தானா வருஷம் எப்படியான ஒரு தம்பி. இப்போ சர்வலோக சரண்யர் அர்த்தமாய் மகாத்மனை நிவேதிதமான சித்திரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு புகழொன்றெல்லாம் விடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்கிற முறையில ரட்சகாந்தரன் இல்லாமையினால அவனை ரட்சிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லாமையினால ராமனையே ரட்சகனாக சரண்யனாக சரணமடைய தகுந்தவனாக பாவித்து சரணாகதி பண்ணினபடினால அவனிடத்துல தோஷமே இருக்குமே ஆனாலும் கூட அதை பொருட்படுத்தக்கூடாது. இதுதான் சத்துக்களுடைய தர்மம். அது அந்த ரீதியில பெருமாள் விபீஷணனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி நாம நம்ம விஷயத்துல கூட இந்த சரணாகதிக்கு முன்பு எத்தனையோ தப்பு பண்ணிருந்தாலும் அந்த சமயத்துல பண்ற அந்த தொடர்ச்சி இருந்தாலும் கூட தோஷோ எத்யபி இவனிடத்துல தப்பு இருந்து இத்தனையோ நனிஞ்சிதன் கர்ம தொடர்ச்சி லோகே சகசிரசோ என்னமயாம் யதாயின்ற மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான தப்புகளை நாம பண்ணிருந்தமான தோஷத்தை இருந்தாலும் கூட நாம அதை தெரிந்து எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அது பொருட்படுத்த கூடாது. இதுக்கு முன்ன அப்படி இருந்தானே அப்படி இருந்தானேன்றது அதை நினைக்க கூடாதுன்றதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தான் தோஷம் எஜிபி தஸ்தித்து சதாமேட்டு தகர்ச்சித்தம்ன்றதுனால இந்த இடத்துலயும் அந்த சாஸ்திரத்தை வச்சிருந்து பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ற, நீ எனக்கு உன்னுடைய கிருபையினாலே சமத்துவன், நான் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறது, உன்னுடைய கிருப்பைன்னு ஒண்ணு இருக்கு அதை கொண்டு என்ன நீ மன்னிச்சுடணும் என்று பிரார்த்தனை பண்ற. இது ஆழ்வானுடைய பிரார்த்தனை அதற்கு இல்ல, நமக்குதான் அவருடைய நம்மளுடைய கிருப்பைன்னு நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், இது மொத்தத்துக்கும் ஒரு சமாப்பணம் வரணும்னாக்க இந்த பெருமானுடைய கிருப்பை ஒண்ணுதான் இது காரணமாக இருக்க முடியும். அந்த தயைய தயாதேவிய ஆசிரியத்தை நாம எல்லாரும் சகல பாப்பங்கள்ல இருந்தும் விடுபட்டவர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கிம்பூய பிரலபிதே பாப்பாஸ்வமல்பமுருவாந்ததசேஷமேஷானவாசதசஹஸ்ரபதார்த்தகிருத்வஹ யோகார்ஷமேனம் கதிம் கிருபயா க்ஷமஸ்வ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.